శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురు పరంపరాయై నమః. ఇది పర్యంతం పొదువాగ అద్వైతిగల్ అదుల ఎల్లారుమే ఒరే సమూహం దాం ఒరు గ్రూప్ మారిదాం. భాస్కర వేదాంతియో யாதவ பிரகாஷ வேதாந்தியோ சங்கர வேதாந்தியோ எல்லாம் ஒரே மாதிரிதான். கிட்டத்தட்ட கொஞ்சம் விளக்கம் சொல்லும் பொழுது வேறுபாடு இருக்கலாமே தவிர்த்து கடைசியில எல்லாரும் ஒத்துக்கிறது என்னன்னா பிரம்மவந்தனம் தான் உண்மை, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு தான் அவளுடைய சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. ஆகையினால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே இதில் சேர்த்துட்டேன். எவ்வளவானாலும் ஆரம்பாதி காலத்துல அது மாதிரிதான் சாதிச்சிருக்கேன் அப்படி சொன்னதுனால இப்போ ஒரே சரீரம் ஒரே ஜீவன் அல்லது பல சரீரங்கள் பல ஆத்மாக்கள் அல்லது பிரதிபிம்பவாதம் பிம்ப பிரதிபிம்பவாதம் அல்லது அவச்சேதகவாதம் இது மாதிரி ஔபாதிக பேதவாதம் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி கடைசியில முடிகிறது எதுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு தான் முடிகிறது. இப்படி முடியறதுனால எல்லாமே விருத்தமான கல்பங்கள் தான். அதனால அவைகள் எல்லாம் ஏற்றுக்க கூடாது. இது ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், யுக்தி விருத்தம். அதனால இந்த இத்தனை விரோதங்கள் இருக்கிறதுனால இவை எல்லாம் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சாதிச்சுட்டேன். இதன் பேர்ல பிராச்சீனம் ஒரு வேதாந்தி, அவர் வந்து பிரம்ம தத்தர் அப்படின்னு அவருக்கு பேரு. பிரம்மதத்தர் அப்படின்னா அந்த சுவாமி வந்து சில தத்துவங்களை சொல்லிட்டு இருக்க, அந்த தத்துவங்களும் எப்படி சரி என்ன அப்படின்னு சாதிக்க போற சுவாமி தேசம். அவ என்ன சொல்ற அப்படின்னாக்க அந்த பிரம்மதத்தன்றவ அவ கூட பரிணாமவாதிகள் தான். நாம சொல்றோம்லையோ நமக்கு பரிணாமவாதிகள் நமக்கு பேரு, அத மாதிரி அவனும் பரிணாமவாதிகளா தான் சென்றிருக்காவ. இத வந்து அத்வைதிகள் தான், அதுல பரிணாம அத்வைதவாதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை தான் வச்சுக்கிறார். பிரம்ம மாத்திரமே நித்தியமா இருக்குது, வேற எதுவுமே நித்தியம் கிடையாது, எல்லாம் அனித்தியம், ஜீவனம் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ற அளவுக்கு அவ போற. இப்படி போறதுனால அது ஜீவாத்மாவுக்கே நித்தியத்துவத்தை ஆக்ஷேபிக்கிறாப்ப. அந்த பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். அவளுடைய அபிப்பிராயம் என்ன ஆகுது அப்படின்னா நீங்க தான் சொல்றீங்க சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சாஸ்திரம்தான் பிரமாணம்னா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுன்றதான் அர்த்தம். சாஸ்திரம் வந்து என்ன சொல்லிச்சு, சதேவ சௌமீதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்கு முன்பாக பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டு அத்விதீயம் ஆசீத் ஏகமேவ ஆசீத் சதேவ ஆசீத் அக்ரே ஆசீத் அப்படின்லாம் சொன்னதுனால பழைய காலத்துல கூட பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தானே சித்திக்கிறது. அதனால மீதி தத்துவங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாம் அனித்தியங்கள் தான். அப்போ ஜீவன் அனித்யம் சொல்றியான்னா ஆமா ஜீவமா அனித்தியம்தான், ஜீவ தத்துவமும் அனித்தியம்தான். அது எப்படி சொல்றேன் அப்படின்னா நாங்க சொல்லல, ஸ்ருதி ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஸ்ருதி அது என்ன சொல்லிட்டு எதுவா இமா நிபோதா நிஜாயந்தே ஏன ஜாத்தான் ஜீவந்தே எத்தையும் எபிசம்பிசந்தே அப்படின்னு சொல்லிடுச்சு. எவனவ வந்து எதனவ வந்து இந்த பூதங்கள்லாம் உற்பத்தி ஆறுதோ இந்த பூத சப்தத்துக்கு உடம்போட கூடின ஆத்மா அப்படின்னு அர்த்தம். எந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து இவைகள் எல்லாம் எதனவிலிருந்து உற்பத்தி ஆகின்றதோ எதனால் ரட்சிக்கப்படுகின்றவைகளோ எதனிடமே லயத்தை அடைகின்றனவோ தத் பிரம்மேதி அதுதான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிருக்கு. அப்போ சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அனைத்துக்கும் காரணமாகவே இருத்தல் அப்படின்றது வரும்போ அதுதான் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சித்திக்கிறது. இப்படி அனைத்தும் பிரம்மத்துல வந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அனைத்தும் பிரம்மத்துல வந்து உற்பத்தி ஆகிறதுனாக்கா அப்ப ஜீவன் கூட உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்கிறது அனைத்து பூதங்களும் பிரம்மத்திடமே உற்பத்தி ஆகி பிரம்மத்திலேயே கட்சிக்கப்பட்டு பிரம்மத்திலேயே லயத்தை அடைகின்றன அப்படின்னு ஜீவன் பத்தி சொல்றது. அது மட்டுமல்ல சோகாமயத பிரஜா சஜத அசுஜத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பரமாத்மாவானவன் சங்கல்பித்தான், சங்கல்பித்து என்ன பண்ணா அப்படின்னாக்க பிரஜாபதி பிரஜா அசுஜத இந்த பிரஜாபதியான பரமாத்மா பிரஜைகளை சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜைகளை சிருஷ்டித்தான் அப்படின்னாக்க இத மாதிரி ஜீவராதிகள் எல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்னு அர்த்தம். அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக தோயின ஜீவாம் வியசர்ஜ பூமியாம் அப்படின்னு இருக்கு. இந்த பூமியில தோயின பூதங்கள்னால ஜீவான் வியசர்ஜ விசேடமாக சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்றிருக்கு. அப்படியான சிருஷ்டி அப்படிங்கிறது ஜீவனுக்கும் உண்டு, ஜீவனுக்கும் சிருஷ்டி உண்டு. அதனால ஜீவன் வந்து நித்தியமா இருக்கான்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஜீவன் நித்தியமா இருக்கான்னு உன்னால சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னாக்க அந்த ஸ்ருதிகள் அத மாதிரி பேசிட்டு போயிடுச்சு, ஸ்ருதிகள் அவ மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சூத்திரக்காரர் என்ன பண்ணா பிரம்ம லட்சணம் சொல்லும் பொழுது ஜன்மாத்திய சயதா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் பிரம்மமேவம் செய்த அந்த பிரம்மசூத்திரங்கள்ல சொல்லும் பொழுது ஜன்மாத்திய யதா யதா இந்த எதனால வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஜன்ம சிருஷ்டி ஜென்ம என்ன சிருஷ்டி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எதனால வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வருதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு தெய்வ வருகிறோம்ட்டு ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் அதுல ஒன்பதாவது சூத்திரம் அசம்பவ சத அனுபவத்தே அப்படின்றது. அசம்பவ சத அதாவது உற்பத்தி இல்லாதது அப்படின்றது எதுக்கு? பிரம்மத்துக்கு மட்டும்தான் வரும். சதக அசம்பவம் வேற எதுக்குமே உற்பத்திங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. அசம்பவத்து சதா அனுபவத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரம்மத்துக்கு மொத்தம்தான் உற்பத்தி கிடையாது, மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூத்திரக்காரர்கள். அப்ப பிரம்மத்துக்கு மட்டும்தான் உற்பத்தி கிடையாது, மீது அனைத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சூத்திரக்காரர்களே திரவுள்ள படுறாரே, அவரே சாதிச்சுட்டாரே. இந்த மாதிரி வேத அதிகரணத்துல சாதிக்கிறார் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் முதல் அதிகரணம் அதுல ஒன்பதாவது சூத்திரம் அப்படின்னு சூத்திரம். அங்க சம்பவிக்கிறதுன்னா உற்பத்தி ஆகுது, அசம்பவம்னா உற்பத்தி அற்ற தன்மை. உற்பத்தி இல்லாதது பிரம்மத்துக்கு மட்டும்தான், மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சூத்திரகாரர் ஸ்வயம் சாதிச்சுட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அத வந்து நீ எப்படி ஜீவனுக்கு நித்தியத்துவம் சொல்ல முடியும்? அதனால ஜீவனுக்கு நித்தியத்துவம்ன்றதே கிடையாது. அதனால ஜீவனுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் உண்டு. அதனால ஜீவன் கூட ஒரு அசேதனம் மாதிரி உற்பத்தி அடைகிறான் அப்படின்னா அர்த்தம். அப்படி சொன்னாதான் இத மாதிரி இந்த சுதிகளுக்கு எல்லாம் சாமரஸ்யம். ஏன்னா தோயன ஜீவான் வேச சர்ஜ பூமியாம் த பிரஜாபதி ஜி பிரஜா அசுருஜத இந்த மாதிரி வாக்கியம் இருக்குதே, இந்த வாக்கியங்கள் எதோ வாயுமான் பூதான் ஜாயந்து இதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லணும் முடியும். அதனால அனைத்தும் சரியா வரணும்னாக்க அந்த ஜீவனுக்கு கூட உற்பத்தி சொல்லிதான் ஆகணும், இல்லாதனாக்க சரியாக அமையாது, எல்லாம் விரோதத்துல மாட்டிக்கும் அப்படின்ட்டு அவ கேட்கிறான். விரோத விஷயம் அவனுக்கு கேள்விதான் அப்போ. சரி இப்ப இத மாதிரி நீங்க சொல்றீங்க, இப்ப ஜீவன் அனித்யன், ஜீவனுக்கு நீங்க உற்பத்தி ஒன்றும் சொல்லிட்டாங்க நாசமா இருக்குன்னு அர்த்தம். அனித்யம் அனித்யத்துவம் ஜீவனுக்கு இருக்குன்னு சொன்னாக்க, இப்ப அகிருத அத்தியாகமும் கிருத விஸ்வநாசம்ன்றது வந்துருமே. அகிருத அத்தியாகம் கிருத விஸ்வநாசம்னு ஒரு தோன்றும். ஏன் அப்படின்னா இவன் நித்தியமா ஆத்மா இருக்கான்னு சொன்னாக்க இந்த கர்ம பிலாசபி இருக்கும், கர்ம தத்துவம் அது சமரசமாகும். ஏன்னா நம்ம அனாதியா இருக்கோம், அனாதியா புண்ணிபாபத்தை தப்பாக்களை அமைச்சு செஞ்சிருக்கோம், அதனால அந்த புண்ணிபாபத்தின் அனுகுணமான பலன்களை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இங்க வந்து ஜீவன் அனித்யம் சொல்லிட்டாக்கா, இப்ப இவனுக்கு வந்து இவன் பண்ணின பாபங்கள்லாம் அழிஞ்சு போடுறது கிருத ஹானம் அகிருத அத்தியாகம், இவன் பண்ணாத புண்ணிய பாவத்துக்கெல்லாம் பலத்தை அனுபவிக்கிறதுன்னு வரும். இத மாதிரி வந்ததுன்னாக்கா இது தோஷம் இல்லையா, பெரிய தோஷம். தான் அதாவது முப்பகர்மையும் பிற்பகர்களையும் நாம என்ன தப்பு பண்றோமோ அதுக்கு நம்ம பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் புத்தம் க்ஷயத்தை கண்ண கல்பகோடி சதயிரதி, நான் வந்து கல்பகோடி சத ஜென்மா எடுத்தா கூட நாம பண்ணின பாபத்துக்கு பலத்தை பலனை அனுபவிச்சே ஆகணும். அந்த கர்மா போகாம போகவே போகாது அனுபவிச்சான அப்படின்னு பிரார்த்த கர்மாவனுடைய தார்ஜியத்தை சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது இவன் அனித்யம்னு நீ சொல்லிட்டியானாக்க இவனுக்கு எப்படி இது இது வரும்? இது வந்து அகிருத அத்தியாகமும் பிற விப்ரநாசம், தான் பண்ணாத புண்ணியபாப கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறது, பண்ணின கர்மாவுக்கு அது அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு வந்துருமே, அது தோஷமாச்சு. அது அதுக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு அவ என்ன சொல்ற, இவனும் பெரிய விஷயம் இல்லை, இது சம்சாரங்கிறது அனாதியானது, இது வந்து பீஜாங்குற நியாயம்தான். ஒரு விதை அது அங்குரம், அது மாறி மாறி மாறி வந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்க அது பாட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஒரு பீஜம் முளைக்கிறது, ஒரு பீஜம் ஒரு விதையை விதைக்கிறோம், அதுலேருந்து ஒரு அங்குரம் உண்டாகிறது, அந்த அங்குரம் முளைகிறது, அது செடியா வளருது, அதுலேருந்து ஒரு பீஜம் வந்தது, அந்த பீஜம் தைக்கிறோம், அது வளர்றது, அதுல இருந்து ஒரு பீஜம் வருது, இப்படி வரிசையா போறதோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே ஒத்துக்கும் போயிட்டுதான் அனாதியா இருக்கு. இதெல்லாம் எப்படின்னாக்க பிரவாகம் மாதிரி ஒத்துக்கணும், அதனால ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால இந்த மாதிரி நாங்க சொல்றதுனால இது ஒன்றும் தோஷம் இல்லை. அல்லது இப்படியாவது சொல்லிட்டு போயிடணும், சிருஷ்டி இருந்து ஆரம்பிச்சு பிரளய பரியந்தம் ஒத்தம்தான் இருக்கான், அதாவது அவனுக்கு வந்து நித்தியத்துவம் கிடையாது. ஆனா எப்படி இருக்கான்னாக்க முதல்ல சிருஷ்டி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பிரளய பரியந்தம் இவன் வந்துட்டு இருக்கான், மாறி மாறி மாறி மாறி பிறந்துட்டு இருக்கான். பிரளயம் வந்துட்டுனாக்க இவனுக்கு கதி மஞ்சு போடுவது அனித்தத்துவம் தான். அதனால இந்த பிரளய பரியந்தம் அவன் இருக்கான் இல்லையோ, ஆகையினால அவனுக்கு இது மாதிரி இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதெல்லாம் கண்டனம் பண்ண போற இந்த விஷயத்தையே. அதனால இது வந்து இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, கர்ம பலன் இருக்கு, அதை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி அனாதியான சம்சாரத்துல பீஜாம்புர நியாயத்தை கொண்டோ பிரவாக நித்தியத்துவத்தை கொண்டோ இது மாதிரி சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டியிலிருந்து பிரளய பரியந்தம் இவன் இருக்கும், அது பரியந்தம் இவன் அனுபவிச்சுட்டு போட்டேன், அதனால சுகதுக்காதி அவஸ்தைகள் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. சரி அவ முதல் பிரவர்த்தி எப்படி இருந்தது, பிரதம பிரவர்த்தி இது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்றோம் பராயத்தாதி விஷயம் இருந்தோம், ஒத்த வந்து முதல்ல பிரவர்த்திக்கிறாங்க ஏதோ கர்ம பலன்தான் பிரவர்த்திப்பான், இவனுக்கு வந்து கர்மாவே இல்ல, சிருஷ்டிக்கு ஆரம்ப காலத்துல சிருஷ்டி ஆரம்பத்துல கர்மாவே இல்லையே, இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க, மிருகங்களுக்கு மாதிரி மிருகங்கள்லாம் புத்தி பூர்வகமா பிரவர்த்திக்காத ஒழியும், அதுங்க பாட்டுக்கு ஏதோ பண்றது. மிருகங்களுக்கெல்லாம் புத்தி பூர்வகமா எதுவும் பிரவர்த்திக்கிறது இல்லை, அதுங்க பாட்டுக்கு ஏதோ ஜீவராசி இல்ல, எதையோ கிடைக்கிறது சாட்டுண்டு கிடைக்கிறது எதுவும் சொல்லிண்டு அப்படி இருந்துருவோம். அந்த மாதிரி மிருகங்கள் இருக்க மாதிரி இவைகள்லாம் இருக்குன்னு நாங்க சொல்லிடுறோம். அதனால இதனால ஒண்ணும் தோஷம் கிடையாது. அதனால ஆத்மா அப்படின்னாக்க அது அனித்யம்தான், பரமாத்மா மாத்திரம்தான் நித்தியமாக இருக்கான், வேற எல்லாம் அனித்யங்கள் தான். இதுக்கு இந்த சிருஷ்டி வாக்கியங்களே உதாரணம், சிருஷ்டி வாக்கியங்களே இந்த மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்றது அப்படின்னு இந்த பிரம்மதத்தர் முதலான பரிணாமவாதிகள். ஆனால் அவள்லாம் அத்வைதிகள் தான், அப்படிப்பட்டவள்லாம் அப்போ பிரம்மத்தை ஒழுங்கிதான் வந்துட்டு இருக்க, மீது எல்லாம் அனித்தியம் ஒத்துட்டான்னு உங்க பையன நிக்கிறது. அதனால இது வந்து ஜீவனுக்கு அனித்தியத்துவமை உற்பத்தி உண்டு நாசம் உண்டு அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சாதிக்கிற இந்த சோதத்தினால அதுவே தவறு. ஒழுங்கா வேதாத்தியனம் பண்ணியிருந்தாக்கா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். அல்லது வேதாத்தியனம் பண்ணினா வந்து போறாது, பூர்ணமா அத்தியனம் பண்ணும், அதுல இருக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லா வாக்கியங்களுக்கும் அர்த்தத்தை விளக்கமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுன்னா நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நீ ஒழுங்கா நீ அத்தியனம் பண்ண, அதனாலதான் இந்த மாதிரி நான் பேசுறேன். ஏன் அப்படின்னாக்கா நித்தியத்துன்றது ஆத்மாவுக்கு உண்டு அப்படின்னு எவ்வளவோ சித்திகள் சொல்றது, உற்பத்தியும் சொல்லியிருக்கு நித்தியத்துவத்தையும் சொல்லியிருக்கு. இப்ப உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டாக்க நித்தியத்துவம் அடிபட்டு போயிடும், நித்தியத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டாக்க உற்பத்தி அடிபட்டு போயிடும். அதனால எதை ஒத்துக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் ஸ்ருதி நகரத்து நஜாயத்தே மனிதேவா கதாச்சு விசப்சிது அப்படின்னு சொல்றது, ந ஜாயதே ந மரியதேவா விபஸ்சிதே, இந்த ஜீவாத்மாவானவன் ந ஜாயதே அவன் உற்பத்தி ஆவதில்லை, ந மரியதே அவன் மரணத்தை அடைவதில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா ஒரு வார்த்தை. இதுக்கு பேர் என்னன்னாக்க உற்பத்தி நிஷேதம் பண்றதுன்னு, உற்பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியாக அஜவ் அப்படின்னு சொல்றது, அஜவ் அப்படின்னு இருக்கு, அஜவ் அஜகன்னாக்க நான் ஜாயத்தேஜி அஜக, உற்பத்தி அற்றவன், உற்பத்தி அற்றவாள் ரெண்டு பேர் இருக்கா, ஒன்னு பரமாத்மா இன்னொன்னு ஜீவாத்மா, இப்படி உற்பத்தி இல்லாம எப்பொழுதும் நிலையா இருக்கிறவா இவா ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இப்போ இது வந்து உற்பத்தி அற்ற உற்பத்தியை நிஷேதிக்கிறது சொன்னோம், இப்போ நித்தியத்துவத்தையே சொல்றது, நித்தியோ நித்யானாம் சேதனத்தேதனாம் ஏகோபகுணாம் அப்படின்னு இருக்கு. இது வந்து நித்தியத்துவத்தையும் சொல்லி கொடுத்தது. கீதை இரண்டாவது அத்தியாயத்துல இந்த ஆத்ம விஷயகமான விஷயம் சொல்லிட்டு அப்பா அற்புதமா பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டேன், அஜோனித்ய சாஸ்வதோயம் புராணனா அப்படின்னு சொல்லிட்டாரு. அஜோனித்யனா சாஸ்வதோயம் புராணனா, இந்த கடவுபிரஷத்துல நஜாயதே மிருதேவா விபஸ்தது அப்படின்னு இருந்தது, ஆனால் பெருமாள் அதையே கொஞ்சம் மாத்தி நஜாயதே மிருதேவா கதாச்சிது நாயும் போத்வா பவிதாவான பூயா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆரம்பத்திலேயே இரண்டாவது அத்தியாயத்துல உபதேசம் ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கும் பொழுது நத்தேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நே மே ஜனாதிபா ந ஜீவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் தப்பரம். இதுல சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க, இங்க சொல்லும் பொழுது எல்லாமே நெகட்டிவ், இதை சொல்றேன் நெகட்டிவ் சொன்னா திருடமா சிந்திக்கும் அப்படின்ட்டு எதிர்மறையிலேயே சாதிக்கிறார். நத்தேவாகம் ஜாதுநாதம், நான் இல்லை என்பது இல்லை. அதாவது இருந்த காலத்து நத்வம் நேமே நத்வம், நீயும் இல்லை என்பது இல்லை முன்காலத்தில். நச்ச இமே ஜனாதிபாக அல்லது நராதிபாக, இதோ இந்த அவசர்கள் எல்லாம் இருக்காது இவன் இல்லாமோ அது மாதிரி இல்லை, இல்லைன்றது இல்லை. நச்சைவன பவிஷ்யமா, நாம இருக்க போறது இல்லை, நாம் அனைவரும் இருக்க போவது இல்லை அப்படின்றதும் கிடையாது. சர்வே வயமத பரம், சர்வே வயம் நச்சைவன பவிஷ்யமா, பவிஷ்யமகான கிட்டின, நாம் இருக்க போவதில்லை என்பது இல்லை, நாம இருக்க போறோம், நிலையா இருக்க போறோம் அப்படிங்கிற. அதே மாதிரி நாலாம் அத்தியாயத்தை சொல்லும் பொழுது அவதாரத்தெல்லாம் சொல்லச்சு, பல ஜென்மாக்கள் கடந்து போயிடுச்சு, எவ்வளவோ ஜென்மாக்கள் கடந்து போயிடுச்சு, ஆனால் அவைகள் அனைத்தையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய் அப்படின்னு பிரமாணம் சொல்றேன். இப்போ ஜன்மாக்கள் தான் கடந்து போயிருக்கு, ஆனால் நான் கடந்து போல, நான் அப்படியே இருக்கேன், நீ அப்படியே இருக்க, எல்லாரும் நிச்சயமா இருக்க. இதனால அத்வைத கண்டனம், ஆரம்பத்திலேயே அத்வைத கண்டனம், எல்லாரும் இருக்கும், யாருமே பொய் இல்லை, யாருமே அனித்தியம் இல்லை, எல்லாரும் நிச்சயமா நாம இருப்போம் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படும். அதனால ஸ்ருதிகளோ ஸ்மிருதிகளோ ஆத்மா நித்தியமாக இருக்கிறான் அப்படிங்கறத தான் சொல்லி கொடுக்கணும். ஆத்மா நித்தியமா இருக்கிறது சொல்லுன்னு அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் சரி உற்பத்தியும் இருக்கு, அத மாதிரி நித்தியத்துவமா இருக்கு, உற்பத்தி நிஷேதமும் இருக்கு, ஆனா உற்பத்தி இருக்குன்றது நீ என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், இது வந்து தேகத்வாரம் தான், ஏதோ நம்ம பண்றோம் பண்ணியபாரத்தோட கர்மா, அந்த கர்மாக்கள் இருக்கிறதுனால இந்த உடம்பு சம்பந்தம் நமக்கு வருது, உடம்பு சம்பந்தமான உற்பத்தியை தான் நமக்கு உற்பத்தி என்றோம். அங்க வாக்கியம் தோயேன ஜீவான் வசப்பேன அப்படின்னா பஞ்சபூதங்கள்னு அர்த்தம், பஞ்சபூதங்களை கொண்டு இந்த ஜீவங்களை சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு அங்க அர்த்தம். அதனால இந்த ஜீவனை சிருஷ்டிக்கிறாருன்னு நம்ம உடம்பு உடம்போட நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம், உடம்ப கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் இந்த அர்த்தமையை தோற்று தேவத்தை சேர்த்து வருது. இதெல்லாம் நம்ம சொல்றோம், அச்சி தவிசிஷ்டான் பிரளையே ஜந்து அப்படின்னுட்டு சுவாமி அதனால பழைய வகையில இந்த ஜீவராசிகள்லாம் உடம்பு இந்திரியம் பிராணன் இதெல்லாம் சேராததுனால எனக்கு ஞானம் உற்பத்தி ஆகுது, ஞானம் உற்பத்தி ஆகாததுனால எனக்கு உபாயத்தை நோட்டிக்க முடியல, அச்சேதன பிராயம் இருக்கே, அச்சேதன பிராயமா இருக்கிறதுனால வரக்கூடாது. அது போதும் தயாதேவி பெருமான்கிட்ட சொல்லி கரணகலைய பரிசோகம் விசவத்தி அப்படின்னுட்டு தேசியம் சாதிக்கிறார். பகவான் தயையினாலதான் இந்த சிருஷ்டியே ஆரம்பிக்கணும். அகம் இமா திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனான் உபிரவிஷ்ய நாவரூபே வியாக்கரவாணி சாசானம் பிரவதம் பிரவதம் ஏகேயாம் கரவாணி அப்படின்னு சொல்லி பிரபலம் பற்றி செய்த சாம்பிக்கிறோம். அங்க ஹம்சன் ஆரம்பிச்சு அங்க என்ன சொல்றது, நான் நாமரூபம் வியாகரணம் பண்ண போறேன் எட்டு சக்தி ஜீவராஜ்களுக்குன்னா, அதாவது இந்த உடம்புன்னு சேர்த்து வைக்க போறேன், அது போதும் திருவுட்கரணத்தை பண்ண போறேன். அப்ப இந்த ஹம்சன் ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அங்க அபிநய ரங்கநாத சுவாமி பரகால சுவாமி எழுந்திருந்த பெரிய பரகால சுவாமி ஊராட்சி சங்கிரகம் தீபாஷத்துக்கு முதல் திவ்யாசாரிகளுக்கு மொத்தம் 1000 பக்கத்துக்கு மேல வியாக்கியானம் பண்ணிருக்காரு மகான். அத்த அத்தனை கிரந்தங்களையும் குரோடீகரிச்சு பண்றாரு. அந்த சுவாமி சாதிக்கும் பொழுது அந்த அப்படின்ற விஷயம், அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஹரிஷே அனுகம்பாயாம் அப்படின்னு அனுசாசனம் இருக்கு. அந்த அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷத்திலையும் தயையிலையும் ஆச்சரியத்திலையும் கஷ்டத்திலையும் அது வரும். முக்கியமா சந்தோஷத்திலையும் தயையிலையும் தான் வருது. கருணையில வருது. ஏன் கருணையில வருதுன்னாக்க, இப்ப சொன்னமே நாலு கருணையத்துவம், கரண கலைய பலயோகம் வெதரதை விடலையில நாலு கருணையத்துவம். கருணைக்கே ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ இந்த மாதிரி சேதனங்கள்லாம் அச்சேதன பிராயமா இருக்கே அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால அவன் பண்றான், சிருஷ்டி பண்றான் இந்த பரதேயத்தை. அதே மாதிரியாகவே சந்தோஷமா இந்த ஜீவராஜிகளுக்கெல்லாம் நம்ம உடம்பு கொடுக்க போறோம், இந்திரியங்களை கொடுக்க போறோம், அதனால ஞான உற்பத்தி ஆக போகுது, அதை வச்சிருந்து இவர்கள்லாம் அபாயத்தை அனுப்பிச்சுட்டு என்ன அடைஞ்சுடுமே அப்படின்னு சந்தோஷப்படலாம். இந்த மாதிரி சிருஷ்டி, அதனால இப்படி சொல்றதுனால இங்க வந்து ஜீவ சுரூபத்துக்கு உற்பத்தி இல்லை, ஜீவ சுரூபத்துக்கு உற்பத்தி இல்லை. வேற எதுக்கு உற்பத்தி? உடம்பு இந்திரியங்கள் இவைகள் தான் இங்க உற்பத்தின்றது. இவைகள் தான் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால உற்பத்தி. ஸ்ரீபாஷ்யகாரர் பிரமாணர் ஆத்மா அதிகரணம் இருக்கு, ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் மூணாவது அதிகரணம் ஆத்மா அதிகரணம். அங்க நாத்மா சுதே நித்யத்வாச்ச பாத்யஹ அப்படின்னு சூத்திரகாரர் சொல்லிட்டு போயிட்டார். ந ஆத்மா உற்பத்தியதே புதக சுதே. ஏன்னாக்கா ஸ்ருதி என்ன சொல்லிடுத்துனாக்க, இது மாதிரி நஜாயதே நிறைய தெய்வார பசிதுன்னா சொல்லிடுத்து, அதனால உற்பத்தி இல்லைன்னு நிஷேதிச்சுடுத்து. அந்த மாதிரி நித்தியத்துவாச்ச சாத்தியம், அந்த ஸ்ருதிகள்லயே நித்தியத்துவமும் சித்திக்கிறது. நித்தியவனத்தியானாம் சேதன சேதனவனாம் இந்த மாதிரிலாம் சித்திக்கிறது. ஆக நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, உற்பத்தி ஸ்ருதி விரோதமும் இருக்குது. உற்பத்திக்கு ஸ்ருதி பிரதிவேதம் இருக்கு, உற்பத்தி ஸ்ருதிக்கு பிரதிவேதம் இருக்கு. சரி அப்படின்னா அசேதனங்களுக்கும் சேதனங்களுக்கும் எப்படி வித்தியாசம் அப்படின்னா, அசேதனங்களுக்கு ஸ்வரூப அந்யதாபாவம், சேதனங்களுக்கு ஸ்வபாவம் அந்யதாபாவம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். ஸ்வரூப அந்யதாபாவம்னாக்க மண் இருக்கு, அந்த மண்ணு எப்படி இருக்குன்னு ஒரு மண் பிண்டமா இருக்கு, அதை வந்து ஜலத்தை குத்தி பிசைஞ்சி ஒரு சக்கரத்தை வேண்ட வச்சு தண்டத்தால சுத்தி விட்டு அதை கடமா பண்ணச்ச, இப்போ மண் சக்தியா இருந்தது இப்பொழுது எப்படி ஆயிடுத்து ஒரு கடாகாரமா மாறிடுச்சு. அத மாதிரி சுரூபம்யதாகும், சுரூபமே மாறி போயிடுது. அது அசேதனத்தினுடைய சேதனத்துக்கு என்னன்னாக்கா சுவாவ அந்யதாபாவம். சேதனத்துக்கு சுவாவம் என்னது? தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானமானது அந்யதாபாவம், அவனுடைய புண்ணியபாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த தர்மபூத ஞானமானது சங்கோஜ விகாசங்கள் அடையிறது. எவ்வளவோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மனுஷ வர்க்கத்துல எல்லாம் ஒருத்தருக்கு நல்ல ஞாபக சக்தி, இன்னொருத்தருக்கு ஞாபகமே இருக்க மாட்டேன்றது, இன்னொருத்தருக்கு நல்ல ஞானம் வேதாந்தத்துல, இன்னொருத்தருக்கு தர்க்கசாஸ்திரத்துல, இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயத்துல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குனாக்க, இது அவாவாங்கிய புண்ணியபாப கர்மா, அந்த கர்மாவுக்கு அங்குணமாக ஞான சம்பாதிக்காசங்கள் இருக்கு. அதனால தர்மபூத ஞானமாகிற சுவாவம் இருக்கே அது அந்யதாபாவம், அந்யதாபாவம் ஆகும் ஞான சம்பாதிக்காம், அது நமக்கு சேதனங்களுக்கு எல்லாம். அதே அசேதனங்களுக்கோ சுரூப அந்யதாபாவம் அப்படின்னு நிபுணமான பார்த்துருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி தேகாதித்வாவம் தான் இந்த ஜீவனுக்கு சிருஷ்டிங்கிறது. அதனால இந்த வந்து தோஷமும் ஒன்றும் தவறு நீங்க சொல்ற இதுவே வரைய வராது. ஏன்னா இப்ப நம்ம பிராமண நாடுக்கு என்ன பண்றோம், பிராம க்ஷத்திரிய வைஷ்யாருக்கு விஜா அப்படின்னு ஒரு விவகாரம் உண்டு. அத மாதிரி பிரஜகா அப்படின்னு ஒரு விவகாரம், அதாவது த்விஜா அப்படின்னா ரெண்டு ஜென்மம், பிரஜாதான்னா மூணு ஜென்மம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம வந்து ஜென்மனா ஜாயத்தே சூத்திரகம் கர்மனா ஜாயத்தே த்விஜா அப்படின்னு சொல்லுவார். அதாவது பிறப்பனால சூத்திரம், ஆனால் கர்மாவனாலதான் பிராமணன். எப்படின்னாக்கா உபநயன சம்ஸ்கார், அந்த உபநயனமாகிற ஒரு சம்ஸ்காரம் வந்ததுன்னாக்கா பிரம்ம உபதேசம் ஆகுது. பிரம்ம உபதேசம் ஆயிடுச்சோம்னாக்கா அவனுக்கு ரெண்டாவது பிறப்பு. ஸ்திரீகளுக்கு எல்லாம் சொன்ன பொழுது விவாகம் இருக்கு, கொஞ்சம் கல்யாணத்துதான் பிரம்மோபதேசம் மாதிரி அப்படின்னு சொல்றா. அது அந்த மாதிரி நமக்கு வந்து சம்ஸ்காரத்தினால த்விஜகான்னு பேரு. த்ரிஜகா அப்படின்னாக்கா ஞான வைஷத்தியத்தை கொண்டு, ஞான வைஷத்தியம் எல்லாருக்கும் உபநயனம் இருக்கு, எல்லாருக்கும் வேத ஞானமோ வேதாந்த ஞானமோ எல்லாருக்கும் வந்து வந்தா அது வரணும் முடியோ, அது வந்ததுன்னா அதை கொண்டு வருகிறது. இதுக்கு பேர் என்னன்னா அண்டகீல பிரமர நியாயம் அப்படின்னு சொல்ற. முதல்ல முட்டை, அந்த முட்டையிலிருந்து ஒரு கீடம் உண்டாகிறது, சிக்கிரை மாறி, அதன் பேரு தான், அதன் பிறகுதான் வண்டு உற்பத்தி ஆகுது. முதல்ல ஒரு முட்டை அண்டம், அந்த அண்டம் முட்டையிலிருந்து முட்டையாது, முட்டையிலிருந்து ஒரு இது உண்டாச்சு கீடம் சிக்கிரை மாறி, அதன் பிறகுதான் ஒரு வண்டு உண்டாகிறது. அந்த மாதிரி தெருத்துல அத மாதிரி ஒரு ஜீவன் அவன் முதல்ல பிறக்கிறான். முதல்ல பிறக்கும் பொழுது அவனுக்கு உடம்புலாம் கிடைச்சிடும், ஆனால் ஒரு உபநயன சம்ஸ்காரம் ஆச்சுனாக்க அவனுக்கு திஜன்மா திஜகா அப்படின்னு பேர் வந்தது. கடைசியில அவனுக்கு ஞானம் என்ன வைஷத்தி வந்துருக்குனாக்கா திரிஜன்மா அப்படின்றான். இதை பத்தி அவன் சம்சாரிக்கிற, அதனால த்விஜகா அப்படின்ற, அதனாலதான் இந்த த்விஜகான்றது நமக்கு ஒன்று இல்லை பிராமண நட்சத்திரிய வைஷ்ய. அது மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க பறவைகள் தான், அதுக்கு கூட த்விஜகான்னு தேவைண்டு, அதுக்கும் த்விஜகான் தேவைண்டு. ஏன் அப்படின்னா முதல்ல முட்டை தான், அந்த முட்டையிலிருந்துதான் ஒரு ஜென்மம் உண்டாகிருக்கு கொஞ்சம் பிடிச்சது, ஆகையினால அவைகளுக்கும் த்விஜன்னு தேவை. ஆக இதெல்லாம் எது எதை வச்சுன்னு வருது, இந்த த்விஜம் த்ரிஜன்றதுன்னா உடம்பு ஞானம் முதலமணிகளை வச்சுன்னு வருதே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு வரவே இல்லை, ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு வரவே இல்லை. ஆகையினால எந்த விதத்துல பார்த்தாலும் ஆத்மா நித்தியம், அதுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு தான் சிந்திக்கிறதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு சின்ன சார் அவ என்ன கேட்கிறா, ஸ்ருதிங்கிறது ரெண்டு விதமா பேசிட்டு, உற்பத்தியும் உண்டு அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்ருதி, இன்னொரு ஸ்ருதி நித்தியம்னு சொல்றது. இது ரெண்டுத்துக்கும் பரஸ்பர விரோதம், உற்பத்திக்கும் நித்தியத்துவத்துக்கும் விரோதம். நீ வந்து உற்பத்திய கவனமா எடுத்துக்கணும், உபச்சாரமா எடுத்துக்கணும், நித்தியம் தான் சரி அப்படின்றத நீ சொல்ற. ஏன் அது திருப்பி போனேன் திருப்பி போனேன் உற்பத்தி தான் முக்கியம், நித்தியத்துவன்றது கவனம்னு சொல்ற. ஏன்னா வாயுச்ச அந்தரிக்ஷம் ஏத்தத மதம் அப்படின்னு ஒரு வாக்கியம், வாயுச்ச அந்தரிக்ஷத்தை ஏத்தது அமதம், அமதம்னா மரணமற்றதுன்னு, வாயுவும் ஆகாசமும் மரணமற்றது அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வந்திருக்கு. அதை இம்பிரமான என்ன சொன்னாருனாக்க இது கவனம், அதாவது மீதி பூதம் முதல்ல பிருதிவி, அந்த பிருதிவி முதல்ல லைட் அடையிறது ஜலத்துல, ஜலம் அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே பிருதிவி ஜலம் தேஜஸ் இத மூணத்தை காட்டணும், வாயுக்கும் ஆகாசத்துக்கு கொஞ்சம் நீண்ட காலம் கொஞ்சம், அதனால சிறகால வசித்தம் நீண்ட காலம் இருக்குது, அதை வச்சு சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ற கேட்பு பண்ண. ஏன்னா நீ சுதிகரம் உண்டு உற்பத்தி சுதிகரம் உண்டு, அத மாதிரியே ஆத்மா கூட நித்தியம் அப்படின்னா இந்த அச்சேதனங்களை காட்டு நீண்ட காலம் இருப்பான் அப்படின்னு சொல்லு பையன் அப்படின்னு சொல்லு போயிட்டேன். இன்னொன்னு நீ கர்ம சித்தாந்தம் இருந்தே கர்ம சித்தாந்தம்ன்றத யாராலையுமே விளக்க முடியல. எவ்வளவோ பிராயம் பண்ணி பார்த்தா கூட சரி கஷ்டப்பட்டுதான் விளக்க வேண்டியதா இருக்கு. திருப்பி திருப்பி அனாதி அனாதின்னு தப்பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எல்லாமே துரோகமா தான் இருந்தது. இன்னொரு விஷயம், பெரிய யோகியா இருக்கே புத்தர், நல்ல பண்டிதன், நல்ல யோகி, பரம சாஸ்திரிகர், ஆனா ஜீவனத்துல அவ்வளோ கஷ்டப்படுறது, அவ்வளோ கஷ்டப்படுறது. இன்னொருத்தன் மகா துஷ்டனா இருக்கான், ஆனா அவ ஆனந்தமா இருக்கான், புறவாசிக்கலா இருக்கான். ஏன் இப்ப கர்மாவுக்கு கவலை நல்ல பெண்ணிருக்காரோ, நீ திருப்பி திருப்பி என்ன சொன்னா இந்த ஜென்மாவை நீ பாக்குற, போன ஜென்மா, அதுக்கு முதல் ஜென்மா, அதுக்கு முதல் ஜென்மா அப்படின்னு சொன்னோம். இப்படி இப்படி அவஸ்தான் எல்லாமே, எல்லாம் அவஸ்தைகள் தான். அதனால எதுவுமே சரியா அமைய மாட்டேன்றது. ஆகையினால நித்தியத்த சூரியன்னா கவனமா போகட்டமே, கவனம் இந்த உற்பத்தி சூரியன்னா முக்கியமா போகட்டமே அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்போ, ஆத்மா நித்தியம்னு சொல்ற சுருதிகள் தான் அதிகமா இருக்கு, உற்பத்தி உண்டுன்னு சொல்ற சுருதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அது மட்டுமில்ல, அத மாதிரி ஆத்மா நித்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க நிறைய தோஷங்கள் தான் போறோம். அது அடுத்த ஸ்லோகத்துல பாதிக்க போறேன், அடுத்த ஸ்லோகத்துல அது பாதிக்க போறேன். ஆகையினால இந்த மாதிரி நிறைய தோஷங்களும் அனித்தியத்தை ஒத்துட்டாக்கா, உற்பத்தி இல்லை அப்படின்னு ஒத்துட்டோம்னாக்க நிறைய தோஷங்கள் வரும். அந்த தோஷங்கள் எல்லாம் கலைஞ்சே ஆகணும். ஸ்ருதி விரோதம் வருது, அத மாதிரி யுக்தி விரோதம் வருது. இந்த யுக்தி விரோதம் வருதுன்றது ஒன்னால ஜெயிக்க முடியாது. நீ என்னதான் நீ அதுக்கு சொன்னா சொல்லிட்டு போனாலும், கர்மா அப்படின்லாம் சொன்னா கூட அதுக்கு நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிருப்போம். உனக்கு ஒரு யுக்தி இருக்கு, எனக்கு பண்ண யுக்தி இருக்கு. அதனால நீ சொல்றது தவறு. அதனால ஸ்ருதி நித்தியத்துவத்துதான் சொல்றது, அனித்தியத்துவம் உற்பத்திங்கிறதுனால சரீரத்வாரம் மாதிரி கரண கலையவர யோகம் தான் உற்பத்திங்கிறது. ஏன்னா இவன் எப்பொழுதுமே இவன் இருந்துதான் இருக்கான், எப்பொழுதும் ஜீவன் இருந்துட்டு இருக்கான், அதுதான் சித்தம். கர்மா விழாவுகி அவன் விளக்கவே முடியாது, உத்தம் பணக்காரனாவே இருக்கான், அவன் கஷ்டப்படுறான், அவன் புண்ணியம் அப்படி இல்லை. அவன் புண்ணியம் பண்ணியிருந்தா கூட அந்த புண்ணியத்தினுடைய கலந்து இப்பதான் சேர்ந்துட்டு இருக்கு. இந்த பிராரத்த கர்மாவை யாராலையுமே நேர முடியாதுன்னு சொல்றோம், பிராரத்த கர்மாவை யாராலையும் நேர முடியாது. இந்த பிராரத்த கர்மாங்கிறது எப்பொழுதும் நம்மளை படுத்தும். இன்னொன்னு, நம்ம பண்ணின கர்மாக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லையே, பஞ்சிர கர்மாக்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. பிராரப்த கர்மான்றது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கர்மாவுடைய பலன் இது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கர்மாக்கள் தான் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. ஞானநாதன் அனநாதி விகிதான் அபராதவர்கான் சுவாமியின் பயா கிணத்தை மொத்தம் அகம்ன சக்தா அப்படிங்கிற சுவாமி. அதனால நமக்கெல்லாம் நிறைய மூட்டை மூட்டையா இருக்கு புண்ணிய பாபங்கள்லாம். அதெல்லாம் எப்ப பலன் கொடுப்போம், எப்போ நம்ம அதெல்லாம் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆகையினால அதனுடைய விளைவு தான் இருக்கலாம். அதனால ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், சுகமா இருக்கான் அப்படின்னா அது இந்த ஜென்மாவில, அடுத்த ஜென்மாவிலும் அவன் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி கேள்வியே அபத்தமான கேள்விகள். ஆக நீங்க என்ன சொன்னாலும் உற்பத்தி அப்படிங்கிற சுதிகள், உற்பத்தியை சொல்லக்கூடிய சுவைகள் எல்லாம் கவனங்கள் பண்ணுவோம், கவனங்கள் பந்தம். எது நித்தியகல்பம் அப்படின்னாக்க நித்தியத்துவத்தை சொல்றது பார்த்துருவோம், அதுதான் முக்கியமானது. காரணம் என்ன, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரக்கூடாது, அதுக்கோசம் சொல்றோம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இவா கேட்ட சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறேன். இந்த மாதிரி நித்தியத்துவ ஒத்துக்களை என்ன என்னென்ன போக வருன்னு அதை அப்ப சரிக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிச்சு அதனுடைய தாத்தரியத்தை பார்க்கணும். ஏகம் பிரம்மைவ நித்யம் ததிதரத் அகிலம் தத்ர ஜன்மாதி பாகிதி ஆம்நாதம் தேன ஜீவோபி அதிதிவ ஜனிமான் இதி அனத்யேத்ரு சோத்யம் சந்நித்யத்வம் து சாங்க ஸ்ருதிஷத பகிரம் சிருஷ்டிவாத புனஸ்ய தேஹாதி துவாரதோஸ்யேதி அவஹித மனசாம் ஆதிரத்யைக்கரத்யம். பிரம்மே ஏகமேவ நித்யம், பிரம்மம் ஒன்றுதே அது ஒன்றிதான் நித்தியமாக இருக்கு. சதிதரது அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள் எல்லாமே அகிலம். அகிலம் அகிலம்னா நீதின்னு அர்த்தம், அகிலம்னா நீதி அற்றது. எது அது? சேதனாச்சேதனம். சேதனம் அச்சேதனம் எல்லாமே தத்ர அந்த பிரம்மத்திலேயே ஜன்மாதி பாக்கு ஜன்ம ஆதிபத்தினால ஸ்திதி லயம் இதெல்லாம் பாகுன்னா அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம், அதெல்லாம் உடையவைகள் அப்படின்னு அர்த்தம். சிட்டு ஸ்திதி பிரளயங்களை உடையவைகள் தான் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாம். வெறும் அச்சேதனத்துக்கு ஒண்டிதான் சிருஷ்டி ஸ்திதி லயம்ன்றது சேதனத்தை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இது ஆம்நாதம் நாங்க கல்பிக்கல, வேதம் சொல்றது. எங்க சொல்றது? அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால தேன சுதியே அப்படி சொன்னதுனால ஜீவோபி சேதனம் கூட அசதில அச்சேதனத்தை போல ஜனிமான் ஜனி உற்பத்தி உற்பத்தியே உடையவனே அவன் நிச்சயமில்லை. அதனால பிரஜாபதி பிரஜா அசஞ்சத அப்படின்னு கண்டோம். அவர் துவையில் ஜீவான் கெட்டசத்ய கோம்யான் மகாநாராயணன் எல்லாம் சொல்றது. இதனால இவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சிந்திக்கிறது. உற்பத்தி இல்லைன்றது சொல்றதுன்னா தவறு. அதெல்லாம் கௌரவகற்பமாக தான் எடுத்துன்னு போகணும், உபசாரமாக தான் அடிச்சுக்கணும். அப்படி இருட்டு ஆக்ஷேபம், அதற்கு பதில் இது அனத்தியேத்ரு சோத்யம். அத்தியேத அத்தியனம் பண்ணவன் அர்த்தம், அனத்தியேத்ரு ஒழுங்காக அத்தியனம் பண்ணல. வேத ஏகதேசத்துல வேதத்துல ஒரு பகுதியை மட்டும் அத்தியனம் பண்றது, எல்லாத்தையும் நீ அத்தியனம் பண்ணீங்கன்னா உனக்கு அது தெரியும். அதனால பொதுவாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், பூராபுர பரியாபாசனம் பண்ணணும். ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு அர்த்தம் பண்ணக்கூடாது, எல்லா வாக்கியங்களும் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பூர்ணமாக சாங்கத்தோட கூடின வேதாத்தியனம் பண்ணினாதான் ஞானம். அல்லது அது அத்தனையும் முடியாட்டால் கூட நமக்கு ஸ்மிருதிகாரெல்லாம் சாட்சாத்காரம் பண்ணி சொல்லியிருக்கார், அந்த ஸ்மிருதிகளையாவது வாசிக்கணும். அதுவும் இல்லைன்னா நமக்கு எதுவுமே வராது. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசணும். என்ன ஹி எந்த காரணத்தினாலும் தெரியுமா? சந்நித்யத்துவம் சேதனங்களுக்கெல்லாம் நித்தியத்துவம். சாங்க ஸ்ருதிசத படித்தம், சாங்கம் அங்கத்தோட கூடின ஸ்ருதிகள் அவைகள் சதம் நூற்றுக்கணக்கான இது. இங்க அங்கம் அப்படின்றதுனால ஸ்மிருதி இத்தியாசம் புராணம் ஸ்ரீ பஞ்சராத்திரம் எல்லாமே எடுத்துக்கணும். நித்திய உணர்ச்சியான இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ஸ்ருதிகள். அஜ உணர்ச்சிய சாஸ்வதோயம் புராணம், அஜக நித்தியா சாஸ்வதமா மூணு பதங்களும் அந்த நித்தியத்துவத்தை சாதிக்கிறது. அதுக்கெல்லாம் அப்படி சொல்லிருக்க விவரமான ஸ்மிருதிகள் தான் சொல்றது. அதனால சரி, ரெண்டும் உற்பத்தியும் சொல்றது, அது மாதிரி லயத்தையும் சொல்றது, நாசத்தையும் சொல்றது, அது மாதிரி நித்தியத்துவத்தையும் சொல்றது. ஒன்னு எடுத்துக்க ஒன்னு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றியே அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நாங்க ரெண்டத்தையும் எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? அவசிய இந்த ஜீவனுக்கு சிருஷ்டிவாத உணவம் உற்பத்திவாதம் கூட எப்படி அர்த்தம் தெரியுமா? தேகாதி துவாரதா ஜீவானா ஜீவங்களுக்கெல்லாம் தேக அனித்தியம் தான். தேக அனித்தியம் அனித்தியமா போயிடுது, அது அனித்தியமா போயிடுனால அதுக்கு உற்பத்தி உண்டு. அந்த தேகத்தை சேர்த்து விடுற பிரமாணம் அதுதான் சிருஷ்டின்னு சொல்றாங்க. தேக தேகம் அனித்தியமா இருக்குது அதுதான். அதனால தேகத்தினுடைய சிருஷ்டி இருக்க உற்பத்தி அதுதான் சொல்றது. அதை வச்சுட்டுதான் தேவசியாக சிருஷ்டி அப்படின்னு சொல்றது. ஜீவனுக்கு கூட உற்பத்தி உண்டு சொல்றது. தேவோ ஜாதகா, மனுஷோ ஜாதகா, பிராமணோ ஜாதகா, மர்கோ ஜாதகா அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ உடம்பை உடைய ஒரு ஆத்மா உற்பத்தி ஆனான். அந்த உடம்புக்கு தான் உற்பத்தி, அதோட கூடினா ஆத்மாவுக்கு இங்கே ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. ஏன்னா சுருதி அஜாயமான பகுதா விஜாய செய்யலே அப்படின்றது இது பிரமாணுக்கும் வாக்கியம் இருக்கு, ஜீவனுக்கும் வாக்கியம் இருக்கு. அதனால எல்லாம் இருக்கு அவுபச்சாரி நல்லா திருப்திங்கிறது உபச்சாரம்னா இருக்கு. அத மாதிரி தேராதி ஆதிசத்துவம் இருக்குது. ஆதிசத்துவத்தினால சம்ஸ்கார விஷயம் சொல்றது சம்ஸ்காரம். அதே மாதிரியாக ஞான வித்தியாசமும் சொல்லணும். சம்ஸ்காரன்றது உபநயன சம்ஸ்காரம் தான் சொல்லணும். அந்த உபநயன சம்ஸ்காரத்தினால அயம் திஜக ரெண்டு ஜென்மாவை உடையவன் அவன் உற்பத்தியே கிடையாது சொல்லிருக்கோம். அப்படி இருக்கிறது ஜீவனுக்கு ரெண்டு ஜென்மா இருக்குது. பிராமணனுக்கு சத்திரியனுக்கு வைஷ்யனுக்கு முதல்ல ஒரு வாட்டி பிறந்துட்டான், தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து பிறத்தது ஒண்ணும், அதன் பிறகு உபநயன சம்ஸ்காரமாய் பிறக்கிறது இன்னொன்று, அதனால திஜகான்னு பேர் இருக்கிறமே அப்படின்னாக்க இதுவும் அப்படிதான். இந்த சம்ஸ்காரத்தினால பிறப்பு ஒண்ணு உண்டாரு, அதாவது இந்த உடம்புக்கு சம்ஸ்காரம் ஆகி அவனுக்கு யோக்கியதையை கொடுத்துரும், ஞான சம்பாதனத்துக்கு யோக்கியதை. அது மாதிரி ஞான விகாசம் எல்லாருந்தான் பலதால எத்தனையோ பேர் ஒண்ணு வந்தா எல்லா தீவிரம் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டாரா மாறிட்டாரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவன் கிடைச்சு. அதனால பகவான் சுந்தரம் அது அவருடைய அனுகிரகம் அது வந்தாதான் வரும். அதனால இந்த மாதிரி சரி இத மாதிரி சொல்றதுனால என்ன சரியா போயிடுத்த உற்பத்தி ஸ்ருதிக்கெல்லாம் நித்தியத்துவ ஸ்ருதிக்கும் உற்பத்தி ஸ்ருதிக்கும் விரோதம் வச்சு ஒன்னு உபச்சாரம் இன்னொன்னு உபச்சாரம் இல்லை முக்கியம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவைகித மனசான் ஐக்கரசியம் ஆதிரஸ்தி ஐக்கரசியம் அவகிதம் மனசம் ஜாகிரதையா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவகிதம் தான் கவனம். கவனத்தோட மனசை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தாக்க அப்படிப்பட்டவாளுக்கு ஐக்கரசியம் எல்லா சுத்தியும் ஒரே ரசத்துல போகும். உற்பத்திங்கிறது உடம்புக்கு, நித்தியத்துவன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு. அந்த உற்பத்தி கிடைச்சதுன்னு தேகத்தோட கூட கிடைச்சதுன்னு இந்த ஜீவனாலும் ஞானத்தை சம்பாதிச்சிருப்பான். அந்த ஞானமும் சில சமயம் விகாசமாகும், சில சமயம் இது சங்கோஜமாகும். அதை கொண்டு நம்முடைய ஜீவனமும் ஒழுங்கா கற்பிக்கப்படும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால சரியா வரும். அதனால எந்த விரோதமும் நமக்கு கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. சித்தாந்தத்துல விரோதம் இல்லைன்றதுனால என்ன ஸ்திரிக்கும். ஆகினால ஜீவன் அனித்யம் அப்படின்ற வாதம் தவறான வாதம். நீ என்ன வாதம் ஆனாலும் சொல்லிட்டு பரிணாமவாதி அத்வைதவாதி சொல்லிட்டு போ, ஆனா ஜீவன் நித்தியம்தான். அனித்யத்துவன்றது கிடையவே கிடையாது, ஜீவன் நித்தியமாகவே இருப்பான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அந்த பிரம்மதத்தனுடைய பட்சத்தை அனுவாதம் பண்ணி கண்டிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஏகம் பிரம்மைவ நித்யம் ததிதர அகிலம் தத்ர ஜன்மாதி பாஹிதி ஆம்நாதம் தேன ஜீவோபி அதிஜீவ ஜனிமான் இதி அனத்யே த்ருஜோத்யம் சந்நித்யத்வம் சு சாங்க ஸ்துதி சத படிதம் திருப்திவாதம் புனஸ்யாத் தேராதி அவகித மனசம் ஆதிரஸ்யம் கவிதாஜன்மாய கன்யான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடையும்.